ശ്രീമദ്വേദാന്തരാമാണുചേതി കൃപയാരിംഗിനിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിദയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാണുജമുണികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമന്നാരായണീയം ഭാഗം പതിനാറ് പതിനൈന്താവത് ഭാഗത്തിൽ ഹിരണ്യാക്ഷനെ എപ്പടി വധം ചെയ്താർ എമ്പെരുമാൻ എന്ന് അനുഭവിത്തോ ഇപ്പോഴു എമ്പെരുമാൻ എപ്പടി വൈകുണ്ഠം സെൽകാർ എന്നതായി അനുഭവിക്കപ്പ് ഏഴാവത് ശ്ലോകത്തിൽ ഹിരണ്യാക്ഷനെ വരാഹരൂപിയാണ് ഭഗവാൻ അവനുടിയ കാതിനടിഭാഗത്തിലെ അടിത്ത് വധം ചെയ്താർ എന്ന് അനുഭവിത്താർ നാരായണ ഭട്ടത്തിനെ. ஏன் காதில் அடித்து அவனை வதம் செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவனுடைய வாக்கு காது இவைகள்தான் பகவத அவதாரத்தையும் பாகவத அவதாரத்தையும் செய்தது. ஆகையாலே அந்த இந்திரியங்களில் அடித்து கொன்றதாக நாராயண பட்டத்திரே வர்ணிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதமும் அப்படியே கூறுகிறது. வினஷ்டாசு சமாயாசு ഭൂയശ്ചാവ്രജകേശവം ഋഷോപഗൂഹമാണോയാണോമും ദദൃശേ അവസ്ഥിതം ബഹിഹി തം മുഷ്ടിഭിർവിനിഘ്നന്തം വജ്രസാരൈരഥോക്ഷജ കരേണ കർണമൂലേഹന് യഥാത്വാക്രം മരുത്പതിഹി. അധികമായ പാപത്തെ ചെയ്യ തൂണ്ടുകൊണ്ടതാണ് കരണങ്ങൾ മൂന്ന്. மனசு, வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடியதானது இவைகள்தான் என்பதை தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலையில் 30வது பாசுரத்தில் அருளி செய்துள்ளார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோரின் சொல் இல்லை, சினத்தினால் சத்தம் நோக்கி தீவிழிவிழிவன் வாழா புணத்துழாய் மாலையானே பொன்னிசோள் திருவரங்கா எனக்கு நிகதியன் சொல்லாய் என்னையாள் உடைய கோவே. காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தில் உன்னுடைய நந்தவனத்தில் திருத்துழாய்களை பறித்து கொடுத்து தோளினை மேலும் தன் மகர்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னம் துழாய் அடியனுக்கு கைங்கரியம் கொடுத்துள்ள எம்பெருமானே, மனோவாக்காயங்களால் கெட்ட செயல் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் இல்லாதபடி நான் மனதை பெற்றிருக்கவில்லையே, ரஜஸ்தமஸ் கலக்காத சத்துவகுணமுள்ள மனது இல்லையே, பிறருக்கு துரோகம் செய்வது, அடுத்தவர்கள் சொத்துக்களை அடைய சிந்திப்பது போன்ற பல தோஷங்கள் இருப்பதால் திரிகரண சுத்தி ஏற்பட அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த மூன்று கரணங்களும் எப்பொழுது கெடுதலை செய்ய ஆரம்பித்தன, இந்த பிறவியிலா அல்லது முன்ஜென்மத்திலா என்பது தெரியாது. அனாதி காலமாக ஜென்மாக்களை எடுத்து வந்தவைகள் அகிருத்த கரணம், கிருத்தியாகரணம், பகவத அவசாரம், பாகவத அவசாரம் போன்றதான இந்த கர்மாக்களை எல்லாம் செய்துள்ளதன. இப்படி இதனால் ஏற்பட்ட பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கி அனுகிரகிக்க வேண்டும் என்று ஸ்ரீபாஷ்யகாரர் சரணாகதி கத்தியத்திலே பிரார்த்திக்கிறார். மனோவாக்காயை அநாதிகால பிரவர்த்த அனந்த கிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பகவதாபசார அசக்யாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதாக்ஷமஸ்வ. இதை தினந்தோறும் அனுசந்தித்தால் திரிகரண சுத்தி ஏற்படும். தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆச்சாரியபசாரமான பாகவதபசாரமான வார்த்தைகள் கேட்க நேர்ந்தால் அதுவே நமக்கு அழிவை ஏற்படுத்தும் நோய், பேசில் போவதே நோயதாகி என்றாலும் செய்கிறார். அப்படி ஆச்சாரியனை தூஷிப்பவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு அகன்றுவிட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். குரோர் எத்திர பரீவாதோ நிந்தாவாபி பிரவர்த்ததே கர்ணோ தத்ரபிதாதவ்யௌ கந்தவ்யம் வா ததோஹ்யதஹ. காதுகளை மூடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிறது. அப்படி இந்த ஹிரண்யாக்ஷன் இந்திரியங்களால் நிந்தனை செய்ததால் அதனாலேயே அவனுக்கு அழிவு ஏற்பட்டது என்கிறது. எட்டாவது ஸ்லோகத்தில் ஹிரண்யாட்சனை வதம் செய்த யஜ்ஞவராக மூர்த்தியை தேவர்களும் முனிவர்களும் துதி செய்து கொண்டாடினார்கள் என்று வர்ணிக்கிறார். மிகவும் பருத்த உடலை படைத்த அவன் உமது தாமரைப்பூ போன்றதான கையால் அடிக்கப்பட்டு வாயிலிருந்து ரத்தம் பெருகி கீழே விழுந்தான். அவனது மரணத்தை ரிஷிபிஸ்லாகிதகதிஹி என்று யோகிகளும் முனிவர்களும் கிடைக்காத கதி பகவானுடைய திருக்கரங்கள் பட்டு இவனுக்கு கிடைத்ததே என்று கொண்டாடினார்கள். இரண்யாட்சன் பூமியை ஜலத்திற்கடியில் ரசாதலத்தில் கொண்டு வைத்தான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய உருவத்தை உடையவன் என்பதை காட்ட மகாகாயகா என்று வர்ணிக்கிறார். அவன் பலகாலம் துவாரபாலக கைங்கரியம் பண்ணியதால் அவனை கடுமையாக அடிக்காமல் தாமரைப்பூ போன்ற கையால் அடித்தார் என்று வர்ணிக்கிறார். மரண காலத்தில் பகவானை ஸ்மரிப்பவர்களுக்கு துன்பம் ஏற்படுவதில்லை, ஆனால் பகவானின் திருக்கரத்தால் அடிபட்டு மரணித்த இவனுக்கு துன்பமான மரணம் எப்படி வரும்? பொதுவாக மகான்களின் தரிசனம் எல்லா பாபங்களையும் போக்கடிக்கும். ஆகையாலே மகான்கள் இருக்குமிடம் நாம் போவதும், நாம் இருக்குமிடத்து அவர்கள் வந்து தரிசனம் கொடுப்பதும் நம் பாபங்களுக்கு பிராயச்சித்தமாகும். மகதவலோகனமேவ பிராயச்சித்தம் விதீயதே சாது தரிசனம் பாப விமோச்சனம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த இரண்டுமே இவனுக்கு கிடைத்துள்ளது. பகவானுடைய யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே தேவர்களும் மகான்களும் வந்துவிட்டனர், அதனால் தரிசனம் கிடைத்தது. இவன் மரணம் அடைந்ததும் இவனுக்கு பகவத் அனுக்கிரகம் கிடைத்தது என்று அவர்கள் கொண்டாடினார்கள். ஹிரண்யாட்சனின் மரணத்தை போற்றி புகழ்ந்தார்கள் பிரம்மா முதலான தேவர்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கிதௌஷயானம் தமகுண்ட வர்ச்சசம் கராலதம் ஸ்ரம் பரிதஷ்ட தட்சதம் அஜாதயோ வீக்ஷசம் சுராகதா அகோ இமாம் கோனு லபேத சம்ஸ்திதம் எம் யோகினோ யோக சமாதி நாரகோ தியாயந்தி லிங்காத சதோ முமுக்ஷயா தஸ்யைஷ தைத்தேர்ஷப பதாகதோ முகம் பிரபசன் தனமுத்சதர்தஹ. ஹிரண்யாட்சன் பற்கள் உதடுகளை கடித்தபடி பூமியில் விழுந்து கிடந்தான். அவனிடத்தில் இருந்த பிரகாசம் குறையவில்லை. இந்த நிலையில் பார்த்த தேவர்கள் மற்றும் பிரம்மா முதலானவர்கள் பரமாத்மாவின் யோகிகள் தேடி அலைகின்றனர். அவனுடைய திருவடிப்பட்டு அந்த பகவானுடைய திருமுகத்தை பார்த்தபடியே தன் சரீரத்தை விட்ட இவனுடைய பாக்கியத்தை என்னவென்று சொல்வது என்று வியப்படைந்தார்கள். இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானுடைய திருக்கரங்கள் மட்டுமல்ல திருவடியும் அவன் மேல் பட்டது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்தில் யஜ்ஞவராக மூர்த்தியாக வர்ணிக்கிறார் எம்பெருமானி. யஜ்ஞோ வை விஷ்ணுஹு என்றபடி பகவான் பிரம்மா முதலான தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் யஜ்ஞவராகனாக தரிசனம் கொடுத்தார். ஹே புருஷோத்தமா, உமது திருமேனி சர்மமான தோள்கள் வேதங்கள், ரோமங்களே தர்பைகள், கண்களில் நெய், கால்களில் பிரம்மா ஹோதா அத்வர்யு உத்காதா என்ற ரித்விக்குகள், முகத்தில் ஷ்ரக் என்ற ஹோம பாத்திரம், வயிற்றில் இடா என்ற பாத்திரம், நாக்கில் சோமரசம் வைப்பதற்கான கிரகா என்ற பாத்திரம், காதில் சோமரசம் பண்ணுவதற்கான சமசம், ஹே விபோ உமது வீரியமே சோமரசம், ஹே வரதா உமது கழுத்தில் உபசதனங்கள் என்ற இஷ்டிகள் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. பகவானே, எல்லா மந்திரங்களாகவும் தேவதைகளாகவும் எல்லா வஸ்துக்களாகவும் சர்வ கிருதுக்களாகவும் எல்லா கர்மாக்களாகவும் வைராக்கியம் பக்தி இவற்றால் உணரப்படும் ஞானஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய அவனுக்கு அநேக நமஸ்காரங்கள் என்று ஸ்ரீ யஜ்ஞவராக மூர்த்தியை முனிவர்கள் நமஸ்கரித்ததாக ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவ்யாய சர்வ கிருதவே கிரியாத்மனே வைராக்கிய பக்தியாத்மஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நமஹா என்று பத்தாவது ஸ்லோகத்தில் முனிவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதையும் பகவான் ஸ்ரீவைகுண்டம் அடைவதையும் வர்ணிக்கிறார். மது என்ற அசுரனுக்கு சத்ருவான ஹே மதுரிப்போ, குருவாயூரப்பா, சிறந்த முனிவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷத்துடன் மாசு இல்லாத புகழுடன் தன்னடிச்சோதியான ஸ்ரீவைகுண்ட லோகம் சென்று ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீர் என்னுடைய எல்லா நோய்களையும் போக்கடிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ வராக அவதாரமும் ஹிரண்யாட்ச வதமும் மிகவும் சிறப்பாக போற்றி பேசப்படுகிறது. இந்த ஹிரண்யாக்ஷவதத்தில் ஸ்ரீ வராகப் பெருமான் பண்ணின லீலையை கேட்பவருக்கும் படிப்பவர்க்கும் மனதில் நினைப்பவர்க்கும் பிரம்மகத்தி தோஷமே போய்விடும் என்று சூத புராணிகர் சௌனக மகரிஷிக்கு சொல்லுகிறார். அதாவது ஹரித்வாரத்தில் மைத்ரேயரிடத்தில் பகவானுடைய கதைகளை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்த விதுரரை க்ஷத்தா என்று அழைத்து, அதாவது க்ஷத்ரேனுக்கும் நான்காம் வர்ணத்து பெண்மணிக்கும் பிறந்தவனுக்கு க்ஷத்தா என்ற பெயர். அதனால் அப்படி அழைத்து புகழ் பெற்றதும் கேட்ட மாத்திரத்தினாலே எல்லா பாவங்களையும் போக்க உள்ளதுமான எம்பெருமானுடைய கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் முதலாக எல்லா கதைகளையும் சொல்லி ஸ்ரீ வராகவதார சரித்திரத்தையும் சொன்னார். அதை கேட்டு பரமானந்தம் அடைந்தார் விதுரர். இது கௌஷார வாக்கியதாம் ஆசிரித்த பகவத் கதாம் சத்தானந்தம் பரம் லேபே மகா பாகவதோ த்விஜ என்று மைத்ரேயர் விதுரருக்கு சொன்ன எல்லா கதைகளையும் உபநயன சம்ஸ்காரத்தின் மூலம் மறுஜென்மாவை அடைந்த சௌனகர் முதலானவர்களை பார்த்து திஜாகா பிராமணோத்தமர்களே என்று அழைத்து சூதர் சொல்லுகிறார், நீங்கள் வேதங்களை அத்தியனம் செய்துள்ளீர்கள், வேதங்களில் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு பிராயஷ்சித்தம் சொல்லியுள்ளது, அதை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம், ஹிரண்யாட்சபதத்தை கேட்பதால் பிராயஷ்சித்தத்தை அடையலாம், இதனால் புண்ணியம் கீர்த்தி அறம் பொருள் இன்பம் வீடு இப்படி எல்லாமே தானாக கிடைக்கும் என்று பிராயச்சித்த ஹிரண்யவதி விற்த்தாந்தம் என்று வர்ணிக்கிறார். யோ வை ஹிரண்யாட்சவதே மகாத்புதம் விக்ரீடிதம் காரண சூக்கராத்மனஹா ஸ்ருணோதி காயதி அனுமோதத்தேஞ்சசா விமுச்சதே பிரம்மபதாத வித்யுஜாஹா ஏதன் மகா புண்ணியம் அமலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யோதயமாயுராசிஷாம் பிராணேந்திரியாணாம் யுதிசௌரியவர்தனம் நாராயணோ ஹந்தே கதிரங்க ஸ்ருண்வதாம் ஆயுகு ஆரோக்கியம் தனம் தானியம் புகழ் இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. எல்லா பாவங்களையும் போக்க வல்லதான பிராயச்சித்தமான ஹிரண்யாட்சவத விற்த்தாந்தம் அப்பேற்பட்டதான பெருமைகளையுடையதான இது என்னுடைய எல்லா ரோகங்களையும் போக்க வேண்டும் குருவாயூரப்பா என்று பட்டத்திரி சொல்வதால் இதை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்லி இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் கபிலாவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.